சிவத்தின் முகம் வாடும் என் மிழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நிறையும் என்ற முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும் என் மிழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நிறையும். செய்தகநீடும்போ தெய்வத்தின் உள்ளம் தேங்கும் ஞான் பாவம் செய்தகநீடும்போ தெய்வத்தின் உள்ளம் தேங்கும் ஞான் பிழகள் சொல்லிடும்போ கரளலி நான் பாவம் செய்தகநீடும்போ தெய்வத்தின் உள்ளம் தேங்கும் நான் கிழகள் சொல்லிடும்போ தெய்வத்தின் கரளலி முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும் என் மிழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நிறையும். செய்திடும்போ தெய்வத்தின் மனம் துடிக்கும் ஞான் நன்மகள் செய்திடும்போ தெய்வத்தின் மனம் துடிக்கும் அவனென்னே தோளிலெடுக்கும் ஸ்நேகத்தால் ஆலோலிக்கும் ஞான் நன்மகள் செய்திடும்போ தெய்வத்தின் மனம் துடிக்கும் அவனென்னே தோளிலெடுக்கும் ஸ்நேகத்தால் ஆலோலிக்கும் முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும் என் மிழிகள் ஈரனணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நிறையும்.